రామార్జుతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమా అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యో నిత్యమచ్యుత పదాంబుజైః వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోమం శ్రీమత్తదంఘ్రీఫలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్స మహదాహ్వయ భట్టనాథశ్రీ భక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాన్ హృదయను పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశ మునిం ప్రణతోస్తు నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషటవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడవేదసాగరం తిరువడిదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియవన్పురుణరెండ్రుం அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் வேணும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் வரைகள் ஆயிரமும் இன்று முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கேலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர் போன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடீந்து தற்பேரிதா శ్రీమశ్రీకరుకేశాంతభాష్యం శుభం శ్రీరంగేశృతజ్ఞయాశ్రుతిశిరస్సూర్యుక్తారక్రమాత్ వ్యాకూర్వన్ నిగమాంతలక్ష్మణముర్బలాం శ్రీమాన్ వెంకటనాధార్య కవితార్కికేధరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి పితామహస్యామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రసంఖ్యక భాష్యకారం సఠారిరామహం ప్రపద్యే. కుట్టనాట్టు తిరుప్పులియూర్ ఎంపెరుమానిడం ఈడుపట్టు ఇరుక్కకూడియ నాయకి పరాంకుశ నాయకి స్వామి నమ్మాళ్వార్ నాయికా భావత్తిలే அந்த எம்பெருமானியே திருமணம் செய்து கொள்ள வேணும். அவனைத் தவிர வேறு மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்கிற நிலையிலே இருக்கிறார். ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் இந்த பிராட்டியினுடைய இந்த நாயகியினுடைய திருத்தாயாராக இருக்கக்கூடியவர் வேறொருவருக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து விடலாம் என்பதற்காக ஆரம்பிக்கிறார். அந்த விஷயத்தை தெரிந்தவுடன் இந்த நாயகியுடைய தோழியானவர் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேணுமே, அவளுடைய தாயாரிடம் சொல்லி இவளை எம்பெருமானிடம் சேர்க்க வேணுமே தவிர மற்ற இடத்திலே கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுவதை தடுத்து நிறுத்த வேணும் என்பதாக அவள் தாயாரிடம் சில விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறாள். குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானிடம் இவள் ஈடுபட்டு இருக்கிறார், அவன் திறமல்லது மற்றொன்று அறியாள் அப்படின்னு இவளுடைய நிலையை எடுத்து சொல்லுகிறார். அப்பொழுது திருத்தாயார் கேட்கிறார், அது சரி, ஆனால் அவனுடைய அழகு இவளுடைய அழகுக்கு ஏற்றதாக இருக்குமோ? என் பெண் மிக நல்ல அழகி ஆயிற்றே, அதற்கேற்ற மாதிரி அவன் அழகு இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்துடன் கேட்டார். அதுக்கு அந்த தோழி சொல்லுகிறாள், நன்னா இருக்கு உங்கள் கேள்வி, அவனுடைய அழகிலேயே இவள் அகப்பட்டது அப்படின்னு அவன் அழகிலே மோகித்துத்தானே இவள் தன்னையே மறந்து இருக்கிறாள், அப்படி இருக்கும்போது அவனுக்கு அழகு இருக்குமா என்பதாக கேட்க முடியுமோ? கருமாணிக்க மலை மேல் என்று சொல்லக்கூடிய ரீதியிலே கருமாணிக்க திருமணி திருமேனி உடையவன் ஆயிற்று, சூரிய சந்திரர்கள் பிரகாசிக்கிற மாதிரி திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் பிரகாசிக்கும்படி இருக்கக்கூடியவனாயிற்று அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறாள். அதற்கடுத்தது இரண்டாவது பாசுரத்திலே தாயார் அடுத்து கேட்கிறாளாம், அது இருக்கட்டும், இவன் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி கொள்ள தெரியுமா அப்படின்னு. அதாவது இயல்பான அழகு இருந்தா கூட அலங்காரத்தினாலே வரக்கூடிய அழகு, அந்த அழகு சில பேருக்கு தான் வரும், அதுவும் எல்லாருக்கும் வந்துடாது. இயல்பான அழகுங்கிறது சில பேருக்கு தான் வரும், எல்லாருக்கும் வந்துடாது. அந்த மாதிரி அலங்காரத்தினால வரக்கூடிய அழகு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துடல, சில பேருக்கு தான் வருது அதுவே. அப்போ அலங்காரத்தினாலே அழகு இருக்குமா அப்படின்னா, அவன் ஒப்பித்தருளினால் இருக்கும் அழகை சொல்லி அவ் அழகிலேயே இவள் விழுந்தது, அந்த அழகிலே தானே இவள் ஈடுபட்டு விழுந்து கிடக்கிறாள் அப்படின்னு தோழியானவர் சொல்லுகிறார். ஸ்ரீமத் ராமாயணத்திலே பபாஜே பகுபிர் பத்தா ரஜுபத்தேவ வானரி அப்படின்னு ஒண்ணு வரும். அதாவது கைகேயி தேவியானவள் பரதனுக்கு ராஜ்யம் என்பதாக ஒரு கலகத்தை பண்ணிவிட்டார். பெருமாள் ராமனை காட்டுக்கு அனுப்பித்து விட்டார். அதற்கு தசரதர் சொர்க்கலோகம் போனார். அந்த சமயத்துல கைகேயி அந்த கூனிக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்தாலும் வெகுமதியாக பகுமானமாக, அந்த ஆபரணங்கள்லாம் கூனி போட்டு அது எப்படி இருந்ததுங்கிறத வால்மீகி சொல்றார். ரஜுபத்தேவ வானரி அப்படின்னு ஒரு வானரம் ஒண்ணு, பெண் குரங்கு ஒண்ணு, அது நல்லா சனல் கயிறையில உடம்பு முழுக்க சுத்தின்னு அல்லாடும், எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம அல்லாடும். அந்த மாதிரி ஆபரணங்களை எல்லா இடத்துக்கும் போட்டுருக்கா. இவருடைய கூன் முதுகுக்கு வேற ஆபரணம், முதுகுல யாரும் ஆபரணம் போட்டுக்க மாட்டா, ஆனா இவருடைய கூன் முதுகுல அங்க ஒரு ரெண்டு ஆபரணம் போடலாம் போல இருக்கான், அதுக்கும் சேர்ந்து ஆபரணம் போட்டு வச்சிருக்கா. அப்போ கயிறு கட்டினா குரங்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காள் கூனி அப்படின்னு அழகா வரும். எதுக்கு சொல்ல வரேன், ஆபரணமே இருந்தாலுமே எல்லாருக்கும் அழகா இருக்காது, ஆனா எம்பெருமான் ஆபரணத்துக்கு அழகு சேர்ப்பவன் அப்படிங்கிற ரீதியிலே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுகிறார். இப்போ தொடர்ந்து மூன்றாவது பாசுரம் நாம் பார்க்க வேண்டும். புகழம் இவள் நின்றிரா பகல் என்பதாக ஆரம்பித்து இந்த மூன்று நான்கு பாசுரங்கள் எல்லாம் கூட தொடர்ந்து தொடர்ந்து தாயாரானவள் சில சந்தேகங்களை சில கேள்விகளை கேட்கிறார். அதற்கு இந்த தோழி பதில் சொல்லுகிறாள் அப்படின்னு வரும். அந்த கேள்வியும் பதிலும் திருவாய்மொழி பாசுரங்கள்ல வியக்தமா இல்ல, தெளிவாக இல்ல, கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஆனா பிள்ளான் வந்து அதை வியக்தமா சாதிக்கிறார். அதனால பிள்ளானுடைய சீசுக்தியை பார்க்கும் போதே அழகா போயிட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு பாசுரமா சொல்றேன், பிள்ளான் சீசுக்தியை மாத்திரம் முதல்ல பசிப்போம், அதுக்கப்புறம் நம்ம திருவாய்மொழிக்கு போகலாம். ஏன்னா அது ஒரு நல்ல ரசமாக அந்த சங்கதியோட பொருத்தத்தோட சேர்ந்து வரும். முதல் பாசுரத்திலே பிள்ளான் சீசுக்தி எப்படி இருக்கு அப்படின்னா, இவளுக்கு அவள் அழகு அவன் அழகு ஒக்குமோ என்று கேட்க அவனுடைய அழகிலேயே இவள் அகப்பட்டது என்கிறாள். இது முதல் பாசுரம். இரண்டாவது பாசுரத்திலே அவன் ஒப்பித்து அருளினால் இருக்கும் அழகை சொல்லி அவ்வழகிலே இரே இவள் விழுந்தது என்கிறாள். ஒப்பித்தருளினா அலங்காரம் பண்ணிட்டா நல்ல அழகா இருக்கான்னு சொல்ல. மூன்றாவது பாசுரத்துல தாயார் திருப்பி கேட்கிறாளாம், அழகியன் ஆனால் என் ஆண் பிள்ளைத்தனையும் உடைய ஆண் பிள்ளைத்தனம் உடையனாக வேண்டாவோ, ரொம்ப அழகா இருக்கான் சரி ஆம்பளையா இருக்கானா அப்படின்னு கேட்டா, அந்த சௌரிய வீரியாதி குணங்களை ஏகான் இவள் இராப்பகல் புகழான் என்றது என்கிறாள். இந்த எம்பெருமானுடைய சௌரியம் வீரியம் முதலான குணங்களை தான் இவள் ராத்திரியும் பகலும் அதைத்தான் அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள், அதைத்தான் புகழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதிலே ஈடுபட்டது மாற்றம் இல்லாமல் அதையே பிதற்றக்கூடிய அளவிலே இவள் இருக்கிறாள் அப்படின்னு பதில் சொன்னாராம். அதுக்கப்புறம் தாயார் விடல, ஆண் பிள்ளைத்தனமே அமையாது இரே, கணவனாய் இருக்க வேணும் இரே என்னில் அவனுடைய ஆபத்சகத்வாதி குணங்களிலேயே இவள் அகப்பட்டது என்கிறாள். ஆம்பளையா இருந்தா போறாது, நல்ல புருஷனா இருக்கணுமே, புருஷன்னா ரக்ஷகன் அர்த்தம், மனைவியை வைத்து காப்பாற்ற தெரிந்தவனுக்குதான் கணவன் அப்படின்னு பெயர். சம்ஸ்கிருதத்துல பர்த்தா அப்படின்னு வரும், பர்த்தானா பரிப்பவன் அர்த்தம், ரட்சிப்பவன் காப்பாற்றுபவன் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல அதுதான் கணவன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஆம்பளையா இருந்தா போறாதே, நல்லா காப்பாற்றுபவனாக இருக்க வேணாமா அப்படின்னா, அவன் ஆபத் பந்துவாக இருக்கக்கூடியவன், ஆபத் சகனாக இருக்கக்கூடியவன், பிரளய காலத்திலே எல்லா ஜீவர்களையும் காப்பாற்றுபவன், ரக்ஷகன் என்றே பெயர் பெற்றவன். அவனுடைய அந்த ரக்ஷகத்த குணங்களில் தானே இவள் அகப்பட்டு இவன் வந்து நல்ல கணவன், நல்ல பெண்ணாளன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பெண்ணாளன் பேணுமோர் பேரும் அரங்கமே அப்படின்னு சொல்ற மாதிரியாக அவருடைய அந்த குணத்திலே தானே இவள் அகப்பட்டது அப்படின்னு சொல்லுகிறார். இது நாலாவது பாசுரம். இப்படியாக ஒவ்வொரு பாசுரத்திலையும் தாயாருடைய கேள்விக்கு எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி இவள் பதில் சொல்லுகிறார் என்பதாக வரும். ஐந்தாவது பாசுரம் அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு பாசுரம் அர்த்தம், மூன்றாவது பாசுரம் அர்த்தம் பார்க்கலாம். இப்போ புகழும் இவளின் என்றா பகல் ஒரு நீர் கடல் தீப்பட்டு எங்கும் திகழும் எரியோடு செல்வதொப்பா செடும் கதிர் ஆழி முதல் புகழும் பொறுபடையேந்தி போர்புக்கு அசுரரை பொன்றுவித்தான் திகழும் மணி நெடுமாட நீடு திருப்புலியூர் வளமே. இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய சௌரிய வீரியாதி குணங்களிலே இவள் அகப்பட்டான்னு சொல்லக்கூடிய பாசுரம். அதனால எம்பெருமானுடைய அந்த சௌரிய வீரியா குணத்தையே ஒரு மூணு வரியில முதல்ல அழகா சொல்ற. அப்புறம் அப்படிப்பட்ட திகழு எம்பெருமான் இருக்கக்கூடிய திகழும் மணிநடு மாடநீடு திருப்புலியூர் வளம் அப்படின்னு அந்த திருப்புலியூருடைய சமிருத்தி அப்புறம் சொல்ற. அதாவது என்ன கேட்டா, பொருநீர்கடல் தீப்பட்டு எங்கும் திகழும் எரியோடு செல்வதொப்ப செழுங்கதிர் ஆழி முதல் புகழும் பொறுபடையேந்தி போர்ப்புக்கு அசுரரை கொன்றுவித்தான். அசுரரை கொல்லுவதற்காக எம்பெருமான் திவ்ய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போர்க்களத்துக்கு போகிறானாம். அப்படி போகும்போது இருக்கக்கூடிய காம்பீரியம் அப்படின்னு கொல்லியோ அதை பத்தி சொல்லக்கூடிய பாசுரம். ஆச்சரியமான திவ்ய ஆயுதங்கள் சங்கம் சக்கரம் சாங்கம் முதலான ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான். அந்த ஆயுதங்கள் பிரகாசிக்கின்றன, வெறும் ஒளி வீசுகின்றன மாத்திரம் இல்ல, தீப்பிழம்பு மாதிரியாக எப்படியானா தீ பிழம்பிலிருந்து தீ நாக்கிலிருந்து வெளியில சுடரெல்லாம் அப்படி பரவுமோ அந்த மாதிரி ஆயுதங்களிலிருந்து சுடர்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கின்றன. அந்த தீ சுடர் நடுவிலே எம்பெருமான் போய்கொண்டிருக்கிறான். ஆயுதங்களை ஏந்தி கொண்டு போருக்காக எம்பெருமான் அந்த காம்பீரியத்தோடு கூட எம்பெருமான் போய் அந்த யுத்தத்திலே போய் அசுரரை அவன் நாசம் செய்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கக்கூடிய திருப்புலியூர் வளத்தை, அந்த திவ்ய நகரத்தின் பெருமையைத்தான் இவள் பாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்க ஒரு அழகான உதாரணம் ஒன்று சொல்ற. எம்பெருமான் போர்க்களத்துக்கு போவதற்கு ஒரு அழகான உதாரணம், ஒரு நீர்க்கடல் தீப்பட்டு எங்கும் திகழுமெறியோடு செல்வதொப்ப. ஒரு கடல் ஒண்ணு, நல்ல பொரு நீர்க்கடல், நிறைய ஜலம், கடல்னாலே ஜலம் நிறைய இருக்கும், அதுல அலை நிறைய இருக்கும், பரஸ்பரம் பொருனா பொருந்து நிற்கும், அந்த கடலே ஒண்ணுக்கு ஒண்ணு யுத்தம் பண்ற மாதிரி அலைகள் இருக்கும். அப்படி நிறைய ஜலத்தோடு பொங்கி இருக்கக்கூடிய கடல் ஒண்ணு, அந்த கடல் சுத்தி தீ தான் இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது ஒரு உதாரணத்துக்காக நம்ம இப்ப வச்சுக்கணும், ஒரு கடல், அந்த கடல் மொத்தமாக தீயாக சூழப்பட்டு அந்த தீயோட அந்த கடல் போறதுக்கு அந்த தீயிலிருந்து சுடர்கள் எல்லாம் வெளியில அப்படியே திரிச்சு திரிச்சு விழுந்துருக்கு, அப்படியே அந்த கடல் போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருமான் போறாங்க. இதற்கு அபூத உபமா அப்படின்னு பெயர். அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை உபமானமாக காட்டி இருக்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு அபூதோபமா அப்படின்னு பெயர். முன்னாடியே பல இடத்துல வந்திருக்கு இது அபூத உபமா அப்படிங்கிறது. சூரியன் மாதிரி பிரகாசமும் சந்திரன் மாதிரி குளிர்ச்சி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான சில இடத்துல வந்திருக்கு. சந்திரனுக்கு குளிர்ச்சி அதிகம் ஆனா பிரகாசம் குறைவு, சூரியனுக்கு பிரகாசம் அதிகம் ஆனா குளிர்ச்சியே கிடையாது. இப்ப சூரியன் மாதிரி பிரகாசமும் சந்திரன் மாதிரி குளிர்ச்சியும் சேர்ந்து வந்தா எதுவோ அதுதான் எம்பெருமானுடைய திரும்பியா அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார் இல்லையா. அந்த மாதிரியாக இப்போ பொரு நீர் கடல் பொருதுகின்ற ஜலத்தை, அத அலைகள்னாலே பொருந்தி நிற்கின்ற ஜலங்களை உடைய கடல், அது தீப்பட்டு எல்லா இடமும் தீப்பட்டு மொத்த இடமும் தீயாலேயே சூழப்பட்டு எங்கும் திகழும் எரியோடு சுற்றிலும் எல்லா இடத்திலும் எரி அப்படின்னா அந்த தீயினுடைய ஒரு சுடர்கள் எல்லாம் எல்லா பக்கமும் அப்படி பண்ணிட்டு இருக்கு செல்வதொப்ப, அந்த கடல் அப்படியே போச்சு வச்சுக்கோங்க எப்படி இருக்குமா. அதே மாதிரி எம்பெருமான் நடந்து போறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இங்க சமுத்திரம் மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி, சமுத்திரத்தை மொத்தமும் தீப்பட்டு தீ சூழ்ந்து இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியை சுத்தியும் திவ்ய ஆயுதங்கள் இருக்கு. வலது பக்கம் சக்கரம், இடது பக்கம் சங்கம், அதுக்கப்புறம் நடுவுல சாங்கம், அதுக்கப்புறம் இடையிலே வாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கிறபடியே சுத்தியும் ஆயுதம் இருக்கிறபடியே ஒரு சமுத்திரத்தை சுத்தி எப்படி வந்து தீ இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானை சுத்தி தீப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த ஆயுதங்களே பிரகாசிக்கிறபடியினால அதிலிருந்து ஒரு சுடர் விடரா மாதிரியாக அங்கிருந்து தெரிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஆயுதங்கள்லேருந்து தெரிச்சுட்டு இருக்கான். அதுக்காக தான் இந்த உபமானத்தை சொல்ற சமுத்திரமே தீப்பட்டு எங்கும் திகழும் எரியோடு செல்வது ஒப்ப எம்பெருமான் போறான். எப்படி கேட்டா செடுங்கதிர் ஆழி முதல் புகழும் பொறுபட ஏந்தி போர் புக்கு செடும் கதிர் ரொம்ப சமிருத்தமான கதிர் பிரகாசத்தோடு கூடிய ஆழி திருவாழி ஆழி முதல்ல திருவாழி முதலான ஆயுதங்கள் புகழும் பொறுபடை ஏந்தி அதெல்லாம் என்ன புகழுடைய ஆபரணம் எல்லாம் பொறுபடைனா யுத்தத்திலே பொழுதும் படை ஆயுதம் அதுவும் திகழும் அப்படின்னா பிரகாசிக்கும்னு அர்த்தம் தன்னா பிரகாசிக்கும் மாத்தமல்ல ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக திகழும் வேதத்திலாம் சொல்லியிருக்கு சக்கரத்தை பத்தி சங்கத்தை பத்தி அதனால அப்படிப்பட்ட பொறுபடை ஏந்தி போர் போக்கு யுத்தத்திலே பகவான் இப்படி போகக்கூடிய ஒரு வைபவத்தை சொல்லி அங்க போய் அசுரரை கொன்று வைத்தார். அது பெரிய விஷயம் இல்லை, அசுரர்களை எல்லாம் கொன்றான் அப்படின்னு இங்க வந்து சாட்சாத் சுவாமி அழகா சாதிக்கிறார். துருத கனககிரி பரிமிளத் உததி சியாமல விசால உத்துங்கமான திருமேனியிலே ஜாஜ்வல்யமான திருவாயுதங்களை ஏந்திக் கொண்டு யுத்தார்த்தம் ஓடி அருகிருள போது எங்கும் தீப்பட்டு அக்னிஜ்வாலா கலாபங்களோடே சமுத்திரம் ஓடுகிறா போலே மகா அற்புதமாய் இருக்கிறது என்று கருத்து அப்படின்னு சொல்ற அபூதோபமா அப்படின்னு முதலே சொன்னேன். எம்பெருமானுடைய திருமேனியே சமுத்திரம் மாதிரி அது எல்லாருக்கும் தெரியும். கடல் வண்ணன் நீர் வண்ணன் வேலை வண்ணன் அப்படிலாம் பெயர். அதனால அப்படிப்பட்ட ஒரு திருமேனி விசால உத்துங்கமான திருமேனி ரொம்ப சமுத்திரம் எப்படி விசாலமா இருக்கும் அப்படி விசாலமா இருக்கு, சமுத்திரம் எப்படி ஆழமா இருக்கும் அந்த மாதிரி உத்துங்கமாக உயர்ந்ததாக இருக்கு, சமுத்திரம் எப்படி கருப்பா இருக்கும் அந்த மாதிரி சியாமலமாக இருக்கு அப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். சமுத்திரம் எப்படி குளிர்ந்ததா இருக்கும் அப்படி இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் அந்த சமுத்திரத்திலே அக்னி சூழ்ந்தா எப்படியோ அந்த மாதிரியாக ஜாஜ்வல்யமான சமுத்திரத்தோட அக்னி உருவானா வராது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னார். ஆனா இப்ப இந்த காலத்துல திடீர்னு சமுத்திரத்துல திடீர்னு ஏதோ இதெல்லாம் கொட்டிடுறேன் தீ பிடிச்சிட்டு எரியறது அப்படிலாம் நியூஸ் கேட்கிறோம். நம்ம யுத்தத்துல சமுத்திரத்துல டேங்கர்ல இருந்து ஆயில கொட்டிட்டே போயிடுறான் பின்னாடி தீ பிடிச்சி எரியிருக்கு அந்த மாதிரியாக அப்படி அதுல இருந்து பிரகாசம் அதுல இருந்து சின்ன சின்ன சுடர் எல்லாம் வரா மாதிரி அந்த திருவாயுதங்கள்ல இருந்து அப்படி இருக்கா. ஏன்னா திருவாயுதம் அப்படி பிரகாசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அதனால பொருநீர் கடல் தீப்பட்டு எங்கும் திகழும் எரியோடு செல்வதொப்பம் செடுங்கதிர் ஆழி முதல் புகழும் பொறுப்படை ஏந்தி போருக்கு அசுரரை கொன்று வித்தான். அப்படி யுத்தத்திலே போய் எப்படியானால் ஸ்ரீராமாவதாரத்திலே மிக்க தேஜஸோடு கூட பெருமான் லங்கைக்கு போய் யுத்தம் பண்ணார். ராம ஸ்ரீராம ஸ்ரீமத் ராமாயணத்திலே உத்தரகாண்டத்துல பெருமான் அசுர யுத்தம் பண்ணுவதற்காக கருத்மான ஏறி வரக்கூடிய அழகை அழகா சாதிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் திகழும் மணி நெடுமாட நீடு எம்பெருமான் திகழ்ந்து இருக்கக்கூடிய இந்த திருப்புலியூர் மணிநெடு மாடநீடு மணிகள்னாலே நீண்டதான மாடங்கள் எல்லாம் இருக்கக்கூடியது. நீடு அப்படின்னா நம்ம விசாலமாக உயரமாக அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய திருப்புலியூர் வளமே அந்த திருப்புலியூருடைய வளம் இருக்கே சமிருத்தி அந்த பெருமை அதையே புகழும் இவள் நின்று இரா பகல் அதையே இவள் புகழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த நாயகியானவள் அந்த மகாவீரிய தைரியசாலியான எம்பெருமானுடைய திருப்புலியூர் வளம் அந்த திருப்புலியூர் சமிருத்தியே ஓயாது புகழ்ந்து கொண்டிருக்கிறார். புகழும் நின்று இவர் இரா புகழும் இவள் நின்று இரா பகல் அப்படின்னு ராத்திரி ஆனாலும் காத்தாலை ஆனாலும் எப்பவும் இதேவேளை எம்பெருமானுடைய அந்த சமிருத்தியே புகழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த ஊரினுடைய சமிருத்தியே புகழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதனால அது கடைசியில் அது முதல்ல இருக்கிறத கடைசியில வச்சிருக்கணும். புகழும் இவள் புகழும் இவள் நின்று இராப்பகல் அப்படின்னு திருப்புலியூர் வளமே முடிச்சிருக்கார். திருப்புலியூர் வளமே புகழும் நின்று இவள் இராப்பகல் அப்படின்னு மூணு விஷயம் சாதிச்சிருக்கார் சாட்சாத் சுவாமி. முதல் விஷயம் திருப்புலியூர் வளமே அப்படின்னு சொல்லியோ, திருப்புலியூர் சமிருத்தியே புகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, இவள் எந்த ஊர்ல இருக்காளோ அந்த ஊரை தானே புகழணும். பொதுவா எல்லாமே அவளுடைய சொந்த ஊரை தானே புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனா இவ சொந்த ஊரை மறந்துட்டா, சொந்த ஊர்ல இவளுக்கு ருச்சி இல்லை. அந்த திருப்புலி ஊருக்குள்ளே எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே அதனுடைய வளத்தையே பேசிக் கொண்டிருக்கிறாள். இப்படி யாராவது இருப்பாளா? எல்லாமே அவளுக்கு பிடிச்ச ஊர், அவளுக்கு சொந்த ஊர், அதைத்தானே பேசிக் கொண்டிருப்பார்கள். எங்க ஊருக்கு சுவாமி எதுவுமே கிடையாது அப்படின்னா சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவள் எந்த நிலையில இருக்காள்னா, ராகவஸ்ய நிவேசனே அப்படின்னு பிராட்டிய சொல்ற மாதிரி இருக்காளா அப்படின்னு பிராட்டிய சொல்லுகிறாள். நான் ராகவனோடு கூட ராகவனுடைய கிரகத்திலே நான் வந்து 12 வருஷ காலம் ஆனந்தமாக இருந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஒண்ணு வருது. அதாவது என்னன்னு கேட்டா, புஞ்சானா மனுஷான் போகானு 6 அதாவது 12 வருஷ காலம். பிராட்டி இது சொல்லும்போது என்ன விஷயம் கேட்டா, அப்பதான் கல்யாணமாயி வந்திருக்க மிதிலையிலேந்து. ஆனால் மிதிலையிலேந்து கல்யாணமாயி அயோத்திக்கு வந்தவுடனே மிதிலியை மறந்துட்டாராம். இவர் மைத்திலியானவர், மிதிலியை மறக்கும்படியாக இந்த பெருமாளுடைய இடமானது அவருக்கு அவ்வளவு இஷ்டமாக அவ்வளவு பிடித்ததாக இருந்தது, அங்கு இருந்து சமயம் போனதே தெரியாமல் இருந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல வந்திருக்கு. அதே போல இவள் தன்னுடைய பிறந்த ஊர், பிறந்த அகம் எல்லாவற்றையுமே மறந்து அவள் புகுந்த இடம் அல்லது புகப்புகிற இடம் அப்படின்னு ஒன்று திருப்புலியூர், அந்த இடத்தையே பெருசா நினைக்கிறாள். இவளுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அப்படின்னு திருப்புலியூர் வளமே புகழும் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் புகழும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அதாவது என்ன கேட்டா, நெஞ்சால் நினைத்து சந்துஷ்டையாயிரால் நின்றாலோ வாய் விட்டு புலன்றாள் நின்றாள். அதாவது திருப்புலியூர் ரொம்ப நல்லாருக்கு, ஊர் பிடிச்சிருக்கு, அங்க நாயகன் இருக்கான், அதெல்லாம் இருக்கட்டும். அத பொதுவா இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவார்கள்னா, அதை மனசால நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்பான். எவ்வளவு அழகான ஊர் தெரியுமா அப்படின்னு, தான் அந்த ஊருக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஊரையும் அந்த நாயகனையும் மனசால நினைச்சுட்டு இருப்பான். மனசால நினைச்சா அந்த நினைப்பே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தில் இருப்பாளே தவிர வாயால சொல்லிட்டு இருப்பாளா? ஆனால் இவன் மனசால நினைச்சது மட்டும் இல்லாமல் நாணம் குடிவிட்டு வாய் விட்டு புலம்பான் என்றால் ஏன் மனசால நினைச்சு வாயால சொல்லல அப்படின்னு கேட்டா, 1000 விஷயம் மனசால நினைச்சா கூட பெண்கள் வாயால சொல்ல மாட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்திரீ ஸ்வபாவம் தான் காரணம். லஜ்ஜா அப்படின்னு ஒண்ணு இருக்கோல்லையோ, அதனால அது மனசுலயே நினைச்சிருக்கும். தன்னுடைய கணவனிடமே கூட சொல்ல மாட்டார்கள் பல விஷயங்களை எல்லாம் அப்படி இருக்கு. ஆனால் இவள் என்ன பண்றா, அந்த நாணத்தை எல்லாம் விட்டு விட்டு வாயாலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த திருப்புலி ஒரு வளத்தையும் அந்த எம்பெருமானுடைய சௌரிய வீரியங்களையும் வாயாலே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், புகழும் இவள் நின்று இராப்பகல் அப்படின்னு. இராப்பகல்னா ராத்திரியும் பகலுமாக எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், ஒரு கால் சொல்லிவிட்டாலும் அகோராத்திரம் இதுவே வாய்ப்புலந்தா நின்றால். ஏதோ சொன்னா ஒரு தடவை சொல்லுவா, 2 தடவை சொல்லுவா, நித்தியம் காத்தாலே ராத்திரி இதே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா மனசுல எத்தனை அபிநிவேசம், எத்தனை ஊற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால திருப்புலியூர் வளமே புகழும் இவள் நின்று இராப்பகல் அப்படின்னு சொல்லும் போது இவளுடைய மனோபாவம் மொத்தத்தையும் ஆழ்வார் வச்சிருக்காருங்கிறது இந்த வியாக்கியானங்கள்ல அழகா தெரியுது. அப்படி எம்பெருமானுடைய சௌரிய வீரியத்தை எல்லாம் சொல்லுவது இந்த நாயகிக்கு மிகவும் பிடிச்சமான விஷயம். தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். ஜனஸ்தானத்திலே 14000 பேரை பெருமாள் ஜெயிச்சுட்டு ஒருவராக நின்று ஜெயிச்சு விட்டு பெருமாள் திரும்பி வரும்போது அப்போது ஜானகி பிராட்டிக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷமா, என்ன கேட்டா, என்ன ஒரு வீரியம், என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு சௌரியம், இப்படிப்பட்டவர் எனக்கு பர்த்தாவா இருக்காருன்னு அப்படி ஒரு சந்தோஷம். அதனால சத்ருஹந்தாரம், சத்ருக்களை கொல்லுவதிலே இத்தனை சாமர்த்தியம் உடையவராக இருக்காரு. அதனால அவரை பார்த்து கிருஷ்ணா வைதேகி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். பர்த்தாரம் பரிஷஸ்வதே, அப்போ அவரை ஆலிங்கனம் பண்ணின்றார் அப்படின்னு வரும். இது விசேஷமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள். குறிப்பாக என்ன வியாக்கியானம்னா, பிராட்டி பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிட்டான்னு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. அயோத்தியில 12 வருஷம் இருந்தா, இப்ப காட்டுக்கு வந்து 12 வருஷம் ஆயிடுது. அப்போ 12 13 வருஷம் ஆயிடுது, 25 வருஷம் ஆயிடுது. 25 வருஷம் கல்யாணமாய் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஆலிங்கனம் பண்ணாலும் அதுல என்ன ரசம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனால் இதுல பர்த்தாரம் பரிசஸ்வதே அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயம் கேட்டா, இந்த 25 வருஷத்துல இந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ணிக்கலையா பிராட்டி பெருமானே? அந்த அளவு ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்க, இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் ஆலிங்கனமே கிடையாது, இப்பதான் உண்மையாகவே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கூடிய ரீதியில அத்தனை ஆசையோடு கூட இருக்க ஆலிங்கனம் பண்ணி கொண்டார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். அந்த ஜானகி பிராட்டியினுடைய அந்த பாவத்தில் தானே இவர் இருக்க இப்போ. அதனால எம்பெருமான் யுத்தத்துக்கு கிளம்பி அசுரரை புன்றுவித்தான் அப்படின்னா இவர் மனசுல என்ன பாவம் இருக்கும்? எந்த அளவு பாவம் பர்த்தாரம் பரிசஸ்வதேன்னு சொல்லச்சே என்ன பாவமோ பிராட்டிக்கு, அந்த பாவம் இருக்கும் இல்லையா? அதனால அதையெல்லாம் வைத்துதான். ஆனால் இப்ப ஆலிங்கனம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா பெருமாள் பக்கத்துல இல்ல. அதனால என்ன கேட்டா, திருப்புலியூர் வளவே புகழும் இவள் நின்று இராப்பகல் என்பதாக அதையே பேசிக் கொண்டிருக்கிறாள். மனசினாலே அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சௌரிய வீரியாதி குணங்களையே தான் இராப்பகல் புகழான் நின்றது என்கிறாள். இதுல பிள்ளான் வியாக்கியானத்துல சௌரியம் வீரியம் ரெண்டு எடுத்திருக்கா. சௌரியம் அப்படின்னா சத்ரு சைன்யத்துல போய் அவர்களை அடிக்கக்கூடிய சாமர்த்தியம், சூரன் அப்படின்னு சொல்லுவான், சூரனா இருக்கிறதா சௌரியம். வீரியம் அப்படின்னா என்னதான் அவா யுத்தம் பண்ணாலும் இவர் யுத்தம் பண்ணாலும் இவருக்கு எந்த விதமான விகாரமும் இல்லாமல் யுத்தம் பண்ணுவதற்கு வீரியம் அப்படின்னு பெயர். எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்துல, எல்லாத்தையும் சம்பாதிக்கக்கூடியவர், எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர். அதனால சௌரியம் வீரியம் ரெண்டுமே இருக்கான். அடுத்த பாசுரம், இந்த பாசுரத்திலே ஆபத் சகத்த குணம், அதாவது வெறும் புருஷன் இல்ல, ஆண் பிள்ளை மட்டுமல்ல, கணவனாக இருக்கக்கூடியவன், ஆபத்திலே காப்பாற்றுபவன், அதுக்கு உதாரணமாக பிரளய காலத்திலே எல்லாரையும் காப்பாற்றினவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். ஊர்வலம் கிளர் சோலையும் கரும்பும் பெரும் சென்னலும் சூழ்ந்து ஏர்வளம் கிளர் தன் பனை குட்டநாட்டு திருப்புலியூர் சீர்வளம் கிளர் மூவுலகுண்டுமிழ் தேவபிரான் பேர்வளம் கிளர்ந்தன்றி பேச்சிலள் இன்று இப்புனையிடையே. அந்த குட்டநாட்டு திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய தேவபிரான் மூவுலகுண்டுமிழ் தேவபுரான், மூ உலகத்தையும் உண்டு உமிழ்ந்த தேவபிரான், அதாவது திரைலோக்கியத்தையும் பிரளய காலத்திலே சம்ஹாரம் பண்ணி மறுபடியும் அதை உமிழ்ந்தான்னு சொன்னா, நடுப்பட்ட காலத்துல என்ன ஆச்சுன்னா பத்னா பார்த்துட்டான் அப்படின்னு. எம்பெருமானுடைய ரட்சணத்துல ரெண்டு இருக்கு, ஒன்னு சிருஷ்டிச்சப்புறம் பண்ற ரட்சணம், இப்ப எல்லா வஸ்துக்களும் அந்தரியாமையாக இருந்துட்டு எல்லா ஜெகத்தையும் ரட்சிச்சுட்டு, இன்னொன்னு பிரளய காலத்துல இருக்கக்கூடிய ரட்சணம், அப்ப எல்லாத்தையும் தன் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு எம்பெருமான் ரட்சிக்கிறான். பிரளய காலத்துல மொத்த ஜெகத்தையும் தன் மயத்துக்குள்ள வச்சிருந்து ரட்சிக்கிறான், சிருஷ்டி காலத்துல அதையே அப்படியே பெருக்கி அதிகமாக்கி அதுக்குள்ள எம்பெருமான் இருக்கான், எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. இப்படி ரக்ஷணத்திலே ரெண்டு விதமா இருக்கு. எப்படியானால் இந்த சிருஷ்டி காலத்துல எம்பெருமான் அந்தரியாமையா இருந்து ரட்சிக்கிறானோ, இல்லாட்டா ரட்சைங்கிறது வராது இல்லையோ, பெருமான் இல்லாட்டா எந்த வஸ்துவும் நிக்காது இல்லையோ. அப்போ அந்தந்த வஸ்துவுக்கு அந்தந்த ஸ்வபாவத்தை கொடுத்து கொண்டு எம்பெருமான் உள்ளுக்குள்ளே இருந்து ரட்சிக்கிறானோ, அந்த மாதிரிதான் பிரளயத்திலையும் அதே மாதிரிதான் ரட்சிக்கிறான். என்ன வித்தியாசம் கேட்டா, அது சின்னதாக்கித்தான், சின்னதாக்கி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அதையெல்லாம் எம்பெருமான் வைத்துக் கொண்டான். சுவாமி தேசியன் அழகா அதை சாதிக்கிற வழக்கம், முதல்ல சின்னதா இருந்து அப்படியே எப்படி பெருசாச்சு அப்படி எல்லாம் கேட்கற அந்த மாதிரியாக ரக்ஷகன்னா இவன் தான், மூவுல குண்டுமணி தேவ வீரான், அவனைத் தவிர வேற எதுவும் பேச மாட்டாள் இவள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசம். இப்போ இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம், முதல்ல ஊர்வளம் கிளறு சோலையும் கரும்பும் பெரும் சென்னலும் சூழ்ந்து ஏர்வளம் கிளர் தன் பனை குட்டநாட்டு திருப்புலியூர். குட்டநாட்டு திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய வளம் சமிருத்தி, அந்த சமிருத்தியில ரெண்டு சமிருத்தி சொல்ற, ஒன்னு ஊர்வளம், ரெண்டாவது ஏர்வளம். ஊர்வளம்னா ஊர் சமிருத்தி, அந்த கிராமத்துக்கு இருக்கக்கூடிய சமிருத்தி. அந்த சமிருத்தி இருக்கு, ஆனா வெறுமை இல்ல, அதிகமாயிட்டே இருக்கு. சமிருத்தி அதிகமாயிட்டே இருக்குங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, ஊர்வலம் கிளர் சோலையும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சோலைகள்லாம் பார்த்தோம்னா தெரியும் எப்படிப்பட்ட ஊர் இது அப்படிங்கிறது தெரியும். நல்ல ஊர்வலத்தை பேசக்கூடியதான், கிராம சமிருத்தியை வியக்தமாக காட்டக்கூடியது, நல்ல நல்ல காடுகள், நல்ல நல்ல சோலைகள், இதெல்லாம் இருந்தாதானே சமிருத்தி அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சோலைகள் இருக்கு, இது ஒண்ணு. ரெண்டாவது, சோலைகள் மட்டுமல்ல கரும்பும் பெரும் சென்னலும் சூழ்ந்து, கரும்பும் இருக்கு நெல்லும் இருக்கான் அப்படின்னு, கரும்பும் நெல்லும் அப்படி சூழ்ந்து இருக்கான். நெல்லுல வந்து பெரும் சென்னல் அப்படிங்கிற ரொம்ப பெரிய சென்னல், கரும்பு தானே பெருசு நெல்ல காட்டணும். யோசிச்சு பார்த்தா நெல் பெருசா கரும்பு பெருசானா, கரும்பு தான் பெருசு. அப்ப பெருங்கிறது கரும்புலதான் சேர்க்கணும். அப்ப பெரும் சென்னல் இங்க போட்டிருக்காரு அப்படின்னா அந்த கரும்புக்கு போட்டியா நெல் வளர்ந்துருக்கான் சென்னல். ஓங்கு அப்படின்னு சொல்றாரு நாச்சியார், ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியாக கரும்புக்கு போட்டியாக பெரும் சென்னல் வளர்ந்து, அதனால இந்த பெருங்கிறத ரெண்டுலையும் சேர்த்துக்கும். கரும்பும் பெரிய கரும்பு, நெல்லும் பெரிய, சென்னலும் பெரிய நெல், அப்படி கரும்பும் பெரும் சென்னலும் சூழ்ந்து, அது எல்லா பக்கமும் சோலைகள், எல்லா பக்கமும் கரும்பும் பெரும் சென்னலுமாக சூழ்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஏர் வளம் கிளர் தன் பனை, நல்ல குளிர்ச்சியான பனைனா வயல்கள்லாம் இருக்கு, நிறைய ஜலம் இருக்கு, ஜலத்தினால குளிர்ச்சியா இருக்கு, வயல்கள்லாம் இருக்கு. அதுல ஏர் மாடு வச்சு பூட்டி ஏர் ஓட்டின் இருக்கார்கள், அதனால ஏர்வளம் இருக்கான். ஏர்வளம்னா இந்த இடத்துல ஏர்னா ஏர்ல பூட்டி இருக்கிற மாடுகள்னு அர்த்தம். ஏர்ல பூட்டி இருக்கிற காளை மாடெல்லாம் நிறைய சமிருத்தமா இருக்கும், நல்ல புஷ்டியா காளை மாடு. அந்த காளை மாட்டை வச்சு ஏர்ல பூட்டு உழுதாலே நல்லா விளையுங்கிறது தெரியும், அப்படி இருக்கான். கர்ஷக ரிஷப யுகல கண சமிருத்ததையா தரிசனியமான அப்படின்னு சொல்ற, ரெட்டை காளை மாடு பூட்டி ஏர் ஓட்டுவான். அந்த மாதிரியாக அந்த ரெட்டை காளை மாடு பூட்டினா அந்த மாட்டை பார்த்தாலே தெரியும் எப்படிப்பட்ட ஊரு அப்படிங்கிறது, அந்த மாதிரி இருக்கான். அதனால ஊர்வளம் மாத்திரம் இல்ல, அந்த வயல்ல வளம் இருக்கு, அது காம்பிக்கும்படியாக ஏர் வளம் அப்படின்னு. தன் பனை குட்டநாட்டு திருப்புலியூர் அப்படி இருக்கக்கூடியது திருப்புலியூர். இன்னைக்கு கூட குட்டநாட்டுல போனான்னா நல்ல சமிருத்தியை பார்க்கலாம், பொதுவா மற்ற ஊரெல்லாம் மாதிரி இருக்காது. நல்ல சென்ன, நல்ல சோலைகள், நல்ல நல்ல பயிர்கள் எல்லாத்தையும் இப்பவும் பார்க்கலாம், நிறைய ஜலம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த திருப்புலியூர்ல சீர்வளம் கிளர் மூவுல குண்டுமிழ் தேவ புராண், அங்க எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு சீர்வளம், கல்யாண குணங்களுடைய வளம் இருக்கு, கல்யாண குண சமிருத்தி. ஊருக்கு ஒரு சமிருத்தி இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய தேவவீரான் பெருமானுக்கு ஒரு சமிருத்தி. சீர் அப்படின்னா கல்யாண குணங்கள், வளம்னா சமிருத்தி, கிளர்னா அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய இடம். எம்பெருமானுக்கு கல்யாண குண சமிருத்தி இருக்கு, எங்கேயும் தான் இருக்கு, ஆனா குட்டநாட்டு திருப்புலியூர்ல நல்லா பிரகாசிக்கிறதாம். அப்படி சீர் வளம் கிளர் மூல குண்டமிழ் தேவ வீரான் பேர் வளம் கிளர்ந்தன்றி, அப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை பேசுகிறார் இவள். பேசும்போது அது பேர் வளமாக இருக்கு. இவளுக்கு என்ன சமிருத்திங்கிட்ட, எம்பெருமானுடைய திருநாம சமிருத்தி, எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். பேர் வளம் கிளர்ந்து அன்றி பேச்சிலள், அது தவிர வேற பேச்சு கிடையாது. வாயை திறந்து பேசினான் எம்பெருமானுடைய திருநாமங்களைத்தான் பேசுகிறாள், அதை தவிர வேறு எதுவும் பேசுமே இல்லாதவள் அப்படின்னு. அதனால ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு வளம் போட்டிருக்க, ஊர்வளம் ஏர்வளம் சீர்வளம் பேர்வளம். பேர்வளங்கிறது அழகா இருக்கு, யானை நாமானி கௌனானு விக்கியாதானி மகாத்மனஹான்னு சொல்ற மாதிரியா, நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா அப்படின்னு சொல்ல முடியாது. இத்தனை பேர்வளங்கிறதே எம்பெருமானுக்கு தான் இருக்கும், ஆயிரம் நாமம் எம்பெருமானுக்கு தானே உண்டு. அந்த பேர்வளத்தை இவள் சொல்லும்போது இன்னும் பேர்வளம் நல்லா தெரியுமா. அந்த பேர்வளம் கிளர்ந்தன்றி பேச்சிலள் இன்று இப்புனை இழையே, புனை இழைனா ஆபரணம், புனைனா பூட்டி இருக்கிற, பூட்டி இருக்கக்கூடிய ஆபரணத்தை உடையவள், நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா, ஆபரணங்கள்லாம் போட்டுருப்பள். எம்பெருமானுடைய அந்த பேர்வளத்தையே சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டே அவள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதனாலே இந்த இடத்துல மூவுல குண்டுமிழ் அப்படின்னு சொன்னபடினாலே சகலத்தையும் ரட்சிக்கனா, ரட்சக சகல ரட்சகனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் தெரியும். இங்கேயும் சாட்சாசமே அழகா ஒரு விஷயம் சொல்ற, பேர்வளம் கிளர்ந்தன்றி பேச்சிலள் இன்று இப்புனை இழையே அப்படின்னு, அவளை புனை இழை அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா, நல்ல ஆபரணங்கள், நல்ல ஆபரணங்களை பூட்டி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. திருநாமங்களை சொல்ல சொல்ல அதிக ஆபரணம் பூண்டா போனே இரான் என்றாள். தியாகனத்தை எதுக்கு சொல்வானேன் அப்படின்னா, இவளை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்வதும் ஆபரணத்தை பூட்டிக் கொள்வதும் ஒன்னா. நல்ல சுரணத்துல நல்ல ஆபரணங்கள் பண்ணி கழுத்திலே காதிலே கையிலே வலையிலே இப்படிலாம் போட்டுப்பா இல்லையா, ஒவ்வொரு ஆபரணம் கூடும் போதும் எப்படி சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லும் போதும் அவ்வளவு சந்தோஷப்படுறாளா, திருநாமத்தை சொல்லுவதே ஒரு ஆபரணம் பூட்டிக் கொள்வது போல என்பதாக நினைக்கிறாள் அப்படின்னு ஒரு அர்த்த விசேஷம். அதற்கு அடுத்த பாசுரம், புனை இழைகள் அணிவும் ஆடையுடையும் புதுக்கணிப்பும் இணையும் நீர்மையதென்று இவற்கிது நின்று நினைக்க பூக்காள் சினையினுள் தடந்தாமரை மலரும் தன் திருப்புலியூர் முனைவன் மூலகாடியப்பன் திருவருள் மூழ்கினலே. அம்மா உடல யாரு, இந்த நாயகியோட திருத்தாயார் இருக்காரு, அவளுக்கு இதெல்லாம் சொன்னா அவளுக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அவள் வேற ஏதோ முடிவு பண்ணியிருக்கான், அவள் ஒரு வரன் ஒன்று மனசுக்குள்ள வச்சுருக்கான், அந்த வரனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காள். ஆனா இங்க வந்து இந்த தோழியானவள் வேற ஏதோ நாயகன், அந்த குற்றநாட்டு திருப்புலி ஒரு நாயகனை பத்தி சொல்றவ. ஆனா அம்மாவுக்கு மனசு இல்லை, அவன் என்ன அழகனான் அப்படின்னு கேட்டா அவன் அழகு யாருக்குமே கிடையாது அப்படின்னு, நான் அவன் என்ன வீரனா அப்படின்னு கேட்டா இந்த சௌரிய வீரியம் யாருக்குமே கிடையாது அப்படி ஒண்ணு ஒன்னா தோழி சொல்லிட்டு வராளா. இப்ப இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அந்த அம்மா என்ன பண்றா, ஒரு பெரிய போடா போட்டா, என்ன கேட்டா நான் ஏற்கனவே மனசுக்குள்ள நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிற வரனோட தான் நான் முடிப்பேன், அதை தவிர நீ வேற எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு நீ சொல்றவன் சரி, அவனுக்கு சௌந்தரியம் இருக்கு, அவனுக்கு வீரியம் இருக்கு, அவனுக்கு நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு, என்ன சொன்னாலும் சரி, நான் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கேன். அது நீ ஏற்கனவே பார்த்து வச்சா வசத்தியானு கேட்டான். அவன் பந்து சொந்தத்துல தானே, உறவு முறையில பார்த்தா நான் தெரிஞ்சவன் ஆயிடும், உறவு இல்லாத புதுசா ஒண்ணு பண்ணான்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கு. ஆனா உறவுல இருந்தான்னா எல்லாம் தெரிஞ்சவன், நமக்கு அவன் யாரு எப்படிப்பட்டவன் எல்லாம் தெரிய முடியும், அதனால அவனுக்குதான் கொடுக்கணும். முன்காலத்துல என்ன பண்ணா, உறவுலதான் பார்ப்பான், கல்யாணத்துக்கு முக்காவாசி உறவுல பார்த்து முடிச்சிருப்பான். இப்பெல்லாம் உறவுனாலே தொந்தரவுங்கிறத கேட்டே வேணாம்னு இருந்தா, ஏன்னா அதுல எத்தனையோ பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிற அப்படினால எங்க புதுசா எங்கேயாவது இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனா உறவு முறை கல்யாணங்கிறது விசேஷம் அப்படின்னு முன்காலத்துல நினைச்சிட்டு இருந்தா. அதனால இவன் அம்மா என்ன பண்றா, அதெல்லாம் புதுசா ஒருத்தருக்கெல்லாம் கொடுக்க முடியாது, தெரிஞ்ச இடமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்ச இடம், நல்ல இடம், பழகின இடம், முன்பின் பழக்கம் உள்ள இடம், அதுலதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிதான் வசனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இடம் ஒண்ணு இருக்கு, அதுக்குதான் நான் கொடுக்கறதா நான் வந்து சொல்லியிருக்கேன், அதனால அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இனிமே நீ வெறும் இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம், இவன் இப்படி இருக்கான், அழகா இருக்கான், சௌரியத்தோட இருக்கான், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு தாயார் ஒரு போடா போட்டாளாம். அழகா பிள்ளான்னு சொல்றார், அவன் சௌந்தரிய சீலாதி குணங்களே உடையவனானா, ஆனால் என் அவனை ஏற்கவே அறிய பெற்றிலும், அவன் யாரும் முன்னாடி தெரியாதே, வேற ஒருவனை அன்வேஷித்து அவனுக்கு கொடுக்க கடுவதாய் சொன்னான் என்றவன் இனி செய்யலாவதில்லை. இன்னொரு ஒருத்தரை பார்த்து வச்சாச்சு, ஏற்கனவே அவனுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியாச்சு, அவனை பத்தி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டாச்சு, அவன் பழக்கம் உள்ளவன், அதனால தெரிஞ்ச இடத்துக்கு கொடுக்கற காட்டுல தெரியாத இடத்துக்கெல்லாம் பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது, அவனுக்கு என்னதான் குணங்கள் இருந்தாலும் அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு தாயார் ஒரு தீர்மானமா சொன்னான். அப்ப அந்த தோழி யோசிச்சா, இனி வேற வழி இல்லை, ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தாயாருக்கு மேல ஒரு பெரிய போடா போட்டா என்ன அப்படின்னு கேட்டா, முன்னமே திருப்புலியூர் முனைவனான சர்வேஸ்வரனோட இவள் புனந்தருளினாள் என்கிறாள். நீங்க இப்படி சொல்றங்களே, ஆனா திருப்புலியூர் குட்டநாட்டு திருப்புலியூர் தேவவிரான் எம்பெருமான் இருக்கானே, அவனோட இவள் ஏற்கனவே சேர்ந்து விட்டாரே அப்படின்னு ஒரு தாயாருக்கு மேல ஒரு குண்டு தூக்கி போட்ட மாதிரி ஒரு போட்டார். அதை பிள்ளை அதை பாசுரத்திலே சொல்லும் போது, திருப்புலியூர் முனைவன் மூலகாளியப்பன் திருவருள் மூழ்கினாளே, எம்பெருமானுடைய திருவருளிலே மூழ்கினாள் அப்படின்னா அதுக்கு உள் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமானோட புணர்ந்து அருளினாள் அப்படின்னு அந்த ரகசியத்தை சொல்றார். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் முதலே சொல்லிடலாம் முடியும், முதலே சொன்னா வேற பேச்சே வராதே, எதுக்கு இத்தனை நீட்டி முளைக்கும், அப்படி ஆக்கும் அவன் நல்லவனாக்கும் இப்படி ஆகும் இதெல்லாம் சொல்லி பிடிச்சி கடைசியில இயங்குறத வேறுட்டே சொல்றாடா அப்படின்னு கேட்டான். முதல்ல சொல்ல வேண்டாம் தான் சொல்லல, பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதலே எடுத்துக்கப்பட்டுன்னு சொல்ல மாட்டான், அதோட காதா ரகசியமா வச்சிருப்பான். அதுக்கப்புறம் கடைசியில வேற வழி இல்லைன்னா சொல்ல வேண்டி வந்தா சொல்லுவாளே தவிர இல்லாட்டா சொல்ல மாட்டான். பிள்ளான்னு சொல்ற தோழி ஆனவள் இயற்கையில் புணர்ச்சியை சொல்லிகை ஈடென்று இருக்க செய்தே இவளை இழக்கிறோம் என்னும் பயத்தாலே. அந்த பெருமானுக்கும் இந்த நாயகிக்கும் ஒரு சம்போகம் நடந்து விட்டது அப்படிங்கறத வெளியில சொன்னா அது சரியா இருக்காது. ஏன்னா இதெல்லாம் நேச்சுரலா இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா இப்ப ஏன் சொல்றாள் அப்படின்னு கேட்டா இவளை இழக்கிறோம் என்னும் பயத்தாலே. இப்படி விட்டா அம்மா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணிவிடுவான். அப்ப இனிமேல் இந்த சத்தியத்தை சொல்லித்தான் ஆகணும், சொல்லாம இருக்க கூடாதுன்னு ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு வருது, அந்த ஸ்டேஜ்ல சொல்லித்தானே ஆகணும். அதனால அப்ப சொல்றானா முன்னமே திருப்புலியூர் முனைவனான சர்வேஸ்வரனோடைய புனந்தருளினாள் என்கிறாள் அப்படின்னு இவர் சொன்னார். தாயாருக்கு இதுக்கு மேல பேச்சு முடியாதபடி சொன்னார். அதுக்கப்புறம் தாயார் என்ன பேசுகிறாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்ப பிள்ளானுடைய சீசிக்கு மொத்தமாக பார்க்கலாம். அவன் சௌந்தரிய சீராதி குணங்களே உடையவனானால் என் அவனை ஏற்கனவே அறியப்பெற்றிலும் வேற ஒருவனை அன்வேஷித்து அவனுக்கு கொடுக்க கிடவதாக சொல்லான் என்ற பின்பு இனி செய்யலாவதில்லை என்று தாயார் சொல்ல தோழியானவள் இயற்கையில் புணர்ச்சியை சொல்லிகை ஈடன்றிய இருக்க செய்து இவளை இழக்கிறோம் என்னும் பயத்தாலே முன்னமே திருப்புலியூர் முனைவனான சர்வேஸ்வரனோடே புனந்தருளினாள் என்கிறாள். இப்போ பாசுரம் புனை இழைகள் அணிவும் ஆடையுடையும் புதுக்கணிப்பும் இணையும் நீர்மையதன்று இவற்கிது நின்று நினைக்க பூக்கால் சுனையினுள் தளன் தாமரை மலரும் தன் திருப்புலியூர் முனைவன் மூலகால் எப்பன் திருவருள் மூழ்கினலே. புனை இழைகள் அணிவும் நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுருக்காள். புனைனா புனைந்திருக்கிற ஆபரணங்கள், ஏற்கனவே அம்மாவெல்லாம் போட்டு வச்சிருக்க ஆபரணங்கள்லாம் அதை அணிவும் அதை அணிந்திருக்கிறாள் அப்படின்னா அதான் ஏற்கனவே அம்மா போட்ட ஜெய்ப்பேன்னு அணிந்திருக்கிறாள்னா முன்பு நாம் போட்டின ஆபரணத்தை இப்போது அதிக அழகோ அழகோடு அணிதல். சின்ன கொச்சு குழந்தைகளுக்கு சின்ன வயசுல அம்மா எல்லாம் ஆபரணத்தெல்லாம் போட்டு வைப்பான், ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி காமிப்பான். ஆனா இந்த குழந்தை கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அதே ஆபரணத்தையும் எப்படி ஸ்டைலா போட்டுக்கணும், அதே ட்ரெஸ்ஸையும் எப்படி இன்னும் நல்லா சிறுத்தமாக உடுத்தி கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் அவளை தெரிய முடியும். அப்ப அம்மா போட்டு வச்சா மாதிரி இருக்காது. அம்மா தலையை வகுத்து அழகா வாங்கி வச்சான்னா இவள் தனியா ஒரு பக்கம் இவள் வாங்கிட்டு இருப்பான். ஏன்னா நவீனமாக மாடனாக இப்படி இருக்கணும்னு தெரியும். அந்த மாதிரியாக முன்பே தாயானவள் ஆபரணம் பூட்டி இருந்தாலும் அது புனை இழையாக இருந்தாலும் அதை இப்போது புது விதமாக அணிந்திருக்கிறார். புனை இழைகள் அணிவும் ஆடையுடையும், ஆடை உடைனா உடுத்துவதுன்னு அர்த்தம், ஆடையை உடுத்துவதும் அது ஆடையை உடுத்தக்கூடிய அழகும். இவன் சாதாரண இப்படி உடுத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்பா உடுத்திப்பா. ஆனா இப்ப அப்படி இல்லை, சாதாரணமான உடுத்தல் பட்டுடுக்கும் அயற்கும் சொல்ற மாதிரியாக எம்பெருமானுக்காக நினைத்துண்டு ஒரு நேர்த்தியோடு கூட உடுத்திருக்கிறார். புது கணிப்பும் அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல புது கணிப்புனா ஒரு புது ஆனந்தம், ஒரு புது உல்லாசம், ஒரு புது சந்தோஷம். அது இது மனசுக்குள்ள அந்த நாயகன் இருந்தான்னா வெளியில தெரியக்கூடிய ஒரு சந்தோஷம், சட்டம் கண்டுபிடிச்சு விடலாம். அந்த சந்தோஷங்கிறது அந்த உல்லாசங்கிறது வார்த்தையில தெரியும், கண்ணுல தெரியும், சரீரத்தினுடைய பூரிப்புல தெரியும். ஒன்னொன்னு அதான் புதுக்கணிப்பு அப்படின்னு பெயர். இந்த நாயகிக்கு எல்லாம் இருக்கான். குழை இழைகள் அணிவும் ஆடை உடையும் புதுக்கணிப்பும் நினையும் நீர்மை அதன்று இவற்று எது அப்படின்னு நின்று நின்று நினைக்க பூக்கால். நின்று நின்று நினைக்க பூக்கால், இவருடைய சுவாவத்தை நாம நின்று நின்று நன்னா நினைச்சு பார்த்தால் நம்மளால நினைக்க முடியாது. நினையும் நீர்மை என்று நீர்மையான சுபாவம் அர்த்தம், நினைக்கும்படியான சுவாவத்திலேயே இல்லை. இவருடைய சுவாவத்தை நாம் நினைச்சு பார்த்தா நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இல்லையா தமிழ்ல, அதுதான் நினைச்சு பார்த்தா நாம நினைக்கிற மாதிரியே இல்லை, அது எங்கேயோ இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியாக இவள் சுவாவத்தை, இவளுடைய ஆடை அழகை, ஆடை உடுத்தும் அழகை, அப்புறம் இவள் ஆவரணம் பூட்டிக் கொள்ளும் அழகை, இவளுடைய புதுக்கணிப்பை, அதனாலே இவளுக்கு உள்ளக்கக்கூடிய மனோபாவத்தை நாம் எத்தனை நினைத்து பார்த்தாலும் நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அதை காட்டிலும் பலவிதமாக உயர்ந்த ரீதியிலே இருக்கிறது. அதனால நின்று நினைக்க பூக்கால் நினையும் நீர்மை அதன்று இவற்கு இது. இவளுக்கு இதெல்லாம் நினையும் நீர்மை இல்லை, நினைக்கும்படியான சுபாவமே இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. நின்று நினைக்கப்புக்கான எத்தனை தடவை நினைச்சு பார்த்தாலும் அவளுடைய முழு சுபாவத்தை புரிந்து கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். அதாவது கால தத்துவம் உள்ளவரை நின்று பரிச்சேதித்து அறிய பார்த்தாலும் பரிச்சேத்ய சுவாவம் அல்ல, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நாலு நாள் உட்காந்து யோசிப்போம், இன்னும் பத்து நாள் யோசிப்போம், இன்னும் ஒரு மாசம் யோசிப்போம், இவனுக்கு என்ன பாவம்னு யோசிச்சா கூட இவ பாவம் என்னங்கிறது நமக்கு ஓரளவுதான் புரியும். ஆனா இவன் மனசுல இருக்கக்கூடிய பாவம் எங்கேயோ எத்தனையோ அளவு அது கரை தாண்டி எங்கேயோ போயிட்டு அது, அதனால நம்மளால நினைக்க முடியாத அளவு பாவம் இருக்கு. ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, ஏதோவாச்சோ நிவர்த்தந்தேங்கிறார். உபநிடத்துல என்ன பண்ணிட்டேன் கேட்டா, எம்பெருமானுடைய ஆனந்தம் இருக்கோ, பரபிரம்மத்தினுடைய ஆனந்த சுரூபமான பரபிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை பத்தி சொல்லும் போது அது நம்ம வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டது, மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நினைக்கவே முடியாதது, அந்த அளவு அதிகமானதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி பரபிரம்மத்தினுடைய அந்த நினைக்க அளவில்லாத ஒரு ஆனந்தம் இருக்கோ, அதுக்கு போட்டியாக இருக்கான் இப்ப இவளுடைய ஒரு உல்லாசம், இவருடைய ஆனந்தம், இவருடைய புதிக்கணிப்பு, இவருடைய சுபாவம், எம்பெருமானுடைய ஆனந்தம் மாதிரி நம்மளால நினைத்து பார்க்க முடியாதபடி அப்படி இருக்கிறார் இவள். இவள் சுனையினுள் தடந்தாமரை மலரும், அங்கே நல்ல சுனைகள், அதுல தடந்தாமரைகள் பெரிய பெரிய தாமரை, என்ன பெரிய தாமரையெல்லாம் இருக்கான், ஒரு தாமரையே சுனை முழுக்க அடைச்சிட்டு இருக்கான் மாதிரியாக. மலரும் தன் திருப்புலியோர் முனைவன் மூலகாளியப்பன் திருவருள் மூழ்கினலே. முனைவன் அப்படின்னா பிரதான நாதன் அர்த்தம், அந்த திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய பிரதான நாதன் மூலகாளி அப்பன், மூலகத்தையும் ஆளக்கூடியவன் அப்பன், அவனுடைய திருவருள் மூழ்கினலே, அதுதான் இங்க முக்கியமான வார்த்தை இந்த பாசுரத்திலே, அவனுடைய திருவருளிலே மூழ்கினாள். அப்படின்னா என்ன திருவருள்னா, சம்போக சம்ஸ்லேகம் நடந்தது அப்படின்னு அர்த்தம். அமிர்த சாகர அந்தர்நிமக்ன சர்வா அவயவா அப்படின்னு சொல்ற, அதாவது எம்பெருமானுடைய திருவருளுக்கு விஷயமானால் தானே சொல்லலாம் இங்க, ஆனா அப்படி சொல்லாமல் எம்பெருமான் திருவருள் இவன் மேலே பட்டதுன்னு தானே சொல்லணும், அப்படி சொல்லாமல் திருவருள் மூழ்கினான்னு சொல்லிட்டா பாருங்க. அதனால என்ன அர்த்தம் கேட்டா, எப்படி ஆனால் ஒரு அமிர்தமயமான சாகரம் அதுக்குள்ள மூழ்கினாலும் அந்த மாதிரி நம்ம உப்பு சாகரம் தானே பாட்டிருக்கோம், உப்பு சமுத்திரம், அப்படி இல்லாம அமிர்தமயமான ஒரு சமுத்திரம் இருந்துச்சுக்கணும், அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே மூழ்கிட்டானா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கான. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, கடல் கொண்டா போலே இனி நமக்கு உதவாள் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். சமுத்திரத்துல மூழ்கினானா என்ன தடா, கரையில நின்று மூழ்கிறது இல்ல, சமுத்திரத்து உள்ளுக்குள்ளே போய் மூழ்கி போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய கிருபா சமுத்திரம் இருக்கோ அதுலயே உள்ளுக்குள்ள போய் மூழ்கிட்டாரோ, அந்த அளவு எம்பெருமான் கருணை பண்ணிட்டான்னு அர்த்தம். அந்த கருணையிலே மூழ்கிட்டபடினால என்ன கேட்டா, சமுத்திரத்தை மூழ்கினா வெளில வர முடியுமா என்ன, இப்ப இவ வெளில வரமாட்டான். அதனால அந்த தோழி இப்ப தாயாருக்கு என்ன சொல்றாருன்னா, கடல் கொண்டா போலே, கடல் கொண்டு போனா மாதிரி எம்பெருமான் கொண்டு போயிட்டான், இனி நமக்கு உதவாள், இனிமே அவன் நம்ம பொண்ணே இல்ல, முதல்ல அந்த விஷயத்தை ஒப்புங்கோ. எம்பெருமான் திருவருள் மூழ்கினார்கள், கடலுக்குள்ளே மூழ்கினா மாதிரி, அமிர்தமயமான கடலுக்குள்ளே மூழ்கினார் மாதிரி எம்பெருமானுடைய திருவருளுக்குள்ளே மூழ்கினார்கள். அதனால இவள் இனிமே நம்ம பக்கம் மீண்டு வருவாள் என்பது கிடையாது, அதனால இனிமே இவளை பற்றி சிந்தையை விட்டுவிடலாம் அப்படிங்கிற அர்த்தத்தினால்தான் திருவருள் மூழ்கினே அப்படின்னு. முனைவன் மூலகாள் எப்பன் திருவருள் மூழ்கினே, திருவருள் மூழ்கி வைகளும் அப்படி என்பதாக அடுத்த வாசகம். அப்புறம் இதனுடைய தாப்பரிய ரத்னாவளி உட்பட நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.